శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వతి పర్యంతాయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభ్రతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సచిహ్న మిశ్రేభ్య నమభుక్తిమధీమహే. యదుక్తయః త్రయీ కంఠే యాంతి మంగళసూత్రతాం. భావైరుదార మధురైః వివిధైర్విలాసైః భృవిభ్రమస్మితకటాక్ష నిరీక్షణైశ్చ యా త్వన్మయీ త్వమపి యన్మయయేవ సామాం ప్రియప్రాట్టియోడు కూడా பெருமாள் எழுந்தருள் இருக்கிற நிலையில தனக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் வரணும் என்று முதல்ல பிரார்த்தனை பண்ணார். மூணு ஸ்லோகங்களால அதுக்கப்புறமா பூமி பிராட்டியோடு கூட எழுந்தருள் இருக்கிற ஒரு நிலையில தான் கைங்கரியம் பண்ணணும் பெருமாளுக்கு. தாம் மாதரஞ்ச பிதரஞ்ச பவந்தமத்திய யுச்சந்து ராத்திரை இவா வரிவசியதோமே. வரிவசியம்ன்றது கைங்கரியம். இந்த இத்தனை நாளா அந்த கைங்கரியம் கிடைக்காத நாள்லாம் ராத்திரி பொழுதா போயிடுத்து. இப்ப இந்த கைங்கரியம் கிடைச்சி அந்த கைங்கரியம் பண்ற நாள் இருக்க அதுதான் பகல் பொழுதாக ஆறுது. இந்த பகல் பொழுதுல எனக்கு அந்த ராத்திரி பொழுது போய் பகல் பொழுது ஏற்படணும். அதுவும் இந்த பூமி பிராட்டியோட சேர்ந்து அதை வந்து தனக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் வரணும்னு சொல்லி சொல்ற. அந்த பூமி பிராட்டியே சொல்லச்சு தாம் மாதரஞ்ச பிதரஞ்ச துவம் அப்படின்னு சொல்லி சொல்ற. பிதரஞ்ச பவந்தமசியன்னு அவளை அம்மான்னு சொல்லி சொல்ற. அந்த பூமி பிராட்டிய அம்மான்னு சொல்றது சுவாமி தேசிக்கணும். அதுக்குன்னே ஒரு தனி ஸ்லோகமே சாதிச்சிருக்க. அவ்வளவு விசேஷம் இருக்கு. இத போன வருஷம் போன உபன்யாசத்துல நாம பார்த்தோம் அம்மாவுடைய அனுகிரகம் நமக்கு எப்படி எல்லாம் வேணும். அம்மாவுக்கு ஒரு சிஸ்ருஷ பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னாக்க அதை காட்டிலும் வேற பாக்கியம் நமக்கு எதுவும் இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லி சொன்ன. அப்ப அந்த அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருக்கிற ஒரு நிலையில உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த பாக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுக்கு அடுத்ததாக சொல்லச்சு நிலாதேவிய பத்தி சொல்லி சாதிக்கிற. சிவைக்குண்டத்துல வரைச்சு அங்க கத்தியத்துல மங்களாசாசனம் பண்ற பெருமாள் எப்படி எழுந்துட்டு இருக்க அப்படின்னாக்க பெரிய பிராட்டியாரோடையும் இந்த பூமி பிராட்டி மற்றும் நீலாதேவியோடையும் சேர்ந்து பெருமாள் எழுந்துள்ள இருக்கேன்றது சொல்ற. அசங்கேய கல்யாண குணகண ஸ்ரீவல்லபா அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த பெரிய பிராட்டியாருக்கு ஏற்றத்தை சொல்லி சொல்ற. இப்படிப்பட்ட ஸ்ரீவல்லபனாக நீ எழுத்துல இருக்க ஏவம் பூத பூமி நீளா நாயக்க என்று சொல்றபடினால பெரிய பிராட்டியார் இடத்துல என்னென்ன விசேஷங்கள்லாம் நம்ம பாக்குறோமோ அத்தனை விசேஷங்களையும் பூமி பிராட்டியின் இடத்துலயும் நீலாதேவியின் இடத்துலயும் நாம பாக்கணும். அதாவது அவளும் அதே மாதிரி நமக்கு அனுகிரகம் முகாலாக இருந்துட்டு இருக்கா. நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே இருந்துட்டு இருக்கா. இந்த அனுகிரகம் பண்றதுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அனுகிரகம் இருக்கு. இந்த நீலாதேவியினுடைய அனுகிரகம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லி சொல்ற. பாவைர் உதார மதுரை விவிதைர் விலாசை ப்ரூ விப்ரமஸ் மிதகட்டாட்ச நிரீக்ஷணச்ச யா தொன்மயி உதார மதுரைஹி. ரொம்ப ரொம்ப உதார், ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறது, இனிமையாகவும் இருக்கக்கூடிய பாவம் எண்ணங்கள். ஒத்தனை பத்தி பார்க்க செய்ய ஒவ்வொருத்தருடைய ஒரு, அதுல கூட சுவாமி சாதிக்கிறார், சாதிக்கிறார். ஒருத்தரை பார்த்தா நமக்கு பிடிக்கிறது, பார்த்த மாத்திரத்தினாலேயே பிடிச்சு போயிடுது. இன்னொருத்தரை பார்க்க செய்ய நமக்கு என்னமோ பிடிக்கலன்னு வருது. இது ஏன் வருது? ஒருத்தரை பார்த்தா பிடிக்கிறது, இன்னொருத்தரை பார்த்தா பிடிக்கலன்னு சொல்றது, இது ஏன் வருது? இது எல்லாருக்கும் இருக்கிறது. ஒன்னும் பண்ணிருக்க மாட்டான், எனக்கு என்னமோ அவனை பார்த்தா பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றோம் நாம. இதுக்கு கீதையில சொல்லச்சு, ஜென்மாந்தரிய வாசனை இருந்துட்டு இருக்க, அந்த வாசனை காரணம் ஒரு வஸ்துவை பிடிக்காத போறதுக்கு. அதே மாதிரி ஒரு வஸ்துவில ரொம்ப எனக்கு பிடிக்கும்னு சொல்றதுக்கும் அது ஜென்மாந்தரிய வாசனை காரணம் அப்படின்னு சொல்றது. சின்ன குழந்தையா இருக்கும், அந்த குழந்தைக்கு தித்திப்பு பிடிக்காத குழந்தையா இருந்ததுனாக்கா, பால்ல சக்கரை கொஞ்சம் கூட போட்டு கொடுத்து போட்டணுமானாக்கா அது உமியும். அந்த குழந்தைக்கு இந்த கஞ்சி கொடுக்கச்சு, உப்பு போட்டு கஞ்சி கொடுத்தோம்னா அது சாப்பிடாது, சக்கரை போட்டு கஞ்சி கொடுத்தாக்கா அது சாப்பிடாது. இப்ப அந்த சமயத்துல அதுக்கு என்ன சக்கரை தித்திக்கும், இது வாண்டானோ இது வேணும்னோ சொல்றதுக்கு ஏதானே தெரியுமான்னு அந்த குழந்தைக்கு. அப்படி இருக்கச்சே கூட இதுக்கு, இது குழந்தைக்கு இப்ப அம்மாவா இருக்கிறவா இல்ல அந்த பசங்களுடைய சொரூபத்தை, அதாவது அனுபவத்தினால தெரிஞ்சிருந்தவா இல்ல, இந்த குழந்தைக்கு இந்த வஸ்து பிடிக்கல ஆகையால இதை கொடுக்காத வேற பண்ணு வேற விதமா கொடுத்து ஆகாரத்தை கொடு அப்படின்னு சொல்லுவா. இப்ப இந்த மாதிரி சொல்றதுக்கு, அந்த குழந்தைக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு தீர்மானம் பண்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அதுக்கே அது பிடிக்காத போயிட்டு இருக்கு அப்படின்னா, இது காரணம் அது ஜென்மாந்தரிய வாசனை. அது ஜென்மாந்தரத்துல தாமச குணம் மேலோங்கி இருந்திருக்கலாம், அதனுடைய தொடர்ச்சி இந்த ஜென்மாலையும் அந்த வாசனை என்ன பண்றதுனாக்க சாத்விகமான ஆகாரங்கள் அதுக்கு பிடிக்காத போலாம். இல்ல அந்த சாத்விகமான, அந்த சாத்விக குணத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறதுனால மதுர பதார்த்தம் சாத்விகமான ஆகாரங்கள்ல அந்த குழந்தைக்கு பிடிக்கிறதா இருக்கலாம். இது ஜென்மாந்தரிய வாசனை என்று சொல்ற. ஆனா ஒரு பரந்த மனப்பான்மை ஒருத்தனுக்கு வருதுன்றது அது சுக்ருதம் பண்ணிருந்தாதான் வரும். நம்மளும் ஒரு இடங்களுக்கு போறோம், கோவிலுக்கு போறோம், இல்ல என்ன ஒரு ஆத்து கல்யாணத்துக்கு போறோம், அந்த கல்யாணத்துக்கு போகச்சே நம்ம திருஷ்டியில நம்ம கண்ணில் புலப்படுறது என்னவா இருக்கும் அப்படின்னு, அதுல இருக்கக்கூடிய நல்ல அம்சங்கள் மாத்திரமே நிறைய பேருக்கு புலப்படும். சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தோஷங்கள் தான் புலப்படும். இப்படி நல்ல அம்சம் தோஷாம்சம் ரெண்டு அம்சமும் வரைச்சே அதிகமாக குணபாகத்தை கிரகிக்கிறதுன்றது நம்மளுடைய சுக்ருத விசேஷத்தினால. அதையே தோஷமா பாவிக்கிறதுன்றது நம்மளுடைய பாப விசேஷத்தினால. ஆகையால ஒரு வஸ்து நல்லதா இருக்கு நன்னா இல்லைன்னு சொல்றதே கூட நம்மளுடைய புண்ணிய சுக்ருத்தினால, அந்த சுக்ருத்தினுடைய பரிபாக்கத்தினாலதான் வருது. சில பேருக்கு நல்ல உதாரமான சுபாவம் வருது, சில பேர் கருமையா இருக்கான், எது கொடுக்கறதுக்கும் மனசாறது இல்ல. நிறைய பழங்கள் ஆத்துல இருக்கும், அந்த பழங்கள் எல்லாம் நன்னா இருக்கச்சே ரெண்டு பேருக்கு கொடுத்தாக்க அவளும் சந்தோஷமா சாப்பிட்டு போவா. அது மனசாகாது, வச்சு வச்சு வச்சு வச்சு அது அழுகி போன பிற்பாடு மாட்டு தொட்டியில போடுறது. ஏன்னா இவளுக்கு மனசு வரதில்ல. வரத்துக்கு முன்னையே சில பேர் வந்தாங்கனாக்க அவளுக்கு இந்த இது குழந்தை எடுத்தும் போது நீ சாப்பிடுற நீ சாப்பிடுறான்னு கொடுக்குற ஒரு சுபாவம் சில பேருக்கு இருக்கு. அப்போ இவளுக்கே இப்படி ஒரு சுபாவம் வருது, அவளுக்கு இந்த லோபம் வருது அப்படின்னா அவளுடைய புண்ணிய பாப்பானு குணமாக வரதுதான் இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம், லோகத்துல பக்தா பாரிய பத்னி பதி பத்னி ரெண்டு பேர் இருக்கா, இந்த பத்தியினுடைய எண்ணங்களை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, பத்னியா இருக்கிறவள் அந்த பதிக்கு உறுதுணையாக இருக்கணும். அப்பதான் இவன் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும். அதுக்கு விபரீதமா இருந்தாங்கனாக்க பத்தியால ஒரு நல்ல காரியம் கூட பண்ணவே முடியாது. இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ வால்மீகி சொல்ற அந்த ஜனக மகாராஜருடைய வார்த்தையை அப்படியே வால்மீகி சொல்லி சொல்ற. சகதர்ம சரீதவ அப்படின்னா நீ எந்த மாதிரி தர்மங்களை அனுஷ்டிக்கணும்னு ஆசைப்படுறியோ அந்த தர்மங்கள் எல்லாவற்றுக்கும் உறுதுணையாக இருப்பவள் மமசுதா, என்னுடைய பெண்ணாக இருந்திருக்கிற இந்த சீதைன்னு அந்த சீதா பிராட்டிய தொட்டு சொல்லி சொல்ற. இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவான்னு அந்த மாதிரி பதியினுடைய எண்ணங்கள் தர்ம காரியங்கள்ல அதன் நடத்தி வைக்கிறது பத்னியினுடைய ஒரு கடமை. அந்த பத்னியா இருக்கிறவ இப்ப சொல்லச்சு, இவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தாங்கனாக்க அந்த பர்த்தாவால எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பண்ணவே முடியாது. இவ உறுதுணையா இருந்தாதான் செய்ய முடியும். அதுக்காக பர்த்தாவா இருந்துட்டு இருக்கிறவன் ஒரு தப்பு காரியம் பண்ணவனு கூட தப்பு காரியம் பண்ணிருந்தானா அதுக்கு சிக்ஷை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த மெயின் பர்பஸ் என்ன இருக்கு, பெருமானுடைய பர்பஸ் அவதாரத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா எல்லாரையும் ரட்சணம் பண்ணணும்ன்றது தான். அப்ப எல்லாரையும் ரட்சணம் பண்ணச்சே தப்பு காரியம் பண்ணினவனையும் ரட்சணம் பண்ணணும், நல்ல காரியம் பண்ணவனையும் ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருந்தா அப்ப பெருமாளுக்கு ஒரு வைஷம்ய நேர்கள்னே வந்துடும். ஒத்தரையும் இப்படி கட்டப்பட்டு படைக்க வச்சு படைச்சிருக்க, இன்னொத்தனை ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி படைச்சிருக்கிற, அப்ப பெருமாளுக்கு பட்சபாத்தம் இருக்கிறதெல்லாம் ஆயிடும். இப்ப அவர் வந்து அந்த இடத்துல அப்படியே விலகிக்கிற, அவாவா புண்ணியம் பாப்பம் என்ன பண்ணிருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகமோ துக்கமோ நான் கொடுக்கறேன் நானு, ஆகையால என்ன ஒண்ணும் சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லிடுற. அப்போ அந்த பெருமாளுக்கு வரைச்சே ஒருத்தன் போய் பெருமாள் சேவைக்கு போனான்னு வச்சுக்கோங்க, அவர் கண்ணுல இவன் பண்ண பாப்பங்கள்லாம் தான் படுறது. இவன் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கானு இவ்வளவு தப்பு இவனுக்கு போய் நாம அனுகிரகம் பண்றதான்னு பெருமாள் நினைக்கிறான். அப்போ இவனை எப்படி ரட்சணம் பண்றது, பெருமாள் அவதாரம் பண்ணினதோ எல்லாரையும் ரட்சணம் பண்றதுக்கோசம், அதுவும் தேவப்பெருமாள் எதிர போய் நின்றமானக்க இவ்வளவு தப்பு பண்ணிட்டு என் எதிர வந்து நிக்கிறியான்னு மிரட்டுற மாதிரி தான் இருக்குமே தவிர, வாவான்னு சுவாகத்தோதாரணும் ரங்கநாதன் மாதிரி உனக்கோசம் தான் நான் படுத்துட்டு இருக்கேன் வாவான்னு கூப்பிடுற மாதிரியா இருக்கிறவ, ஆகையால இவரை போய் என்ன பண்றது. ஆனா இவருடைய அவதாரம் அர்ச்சாமூர்த்தியாக அவதாரம் பண்ணிருக்கிறதோ சகல ரட்சணத்துக்காக தான் பண்ணிருக்க. அங்க பக்கத்துல இருக்க நீலாதேவி இருக்கானா, நீலாதேவி பெருமாளுக்கே ஒரு கேட்டராக்ட உண்டு பண்ணிடுறாங்க. இவர் கண்ணுல தோஷம் பட்டாதானே இந்த தப்பு எல்லாம் இவன் பண்ணிருக்கான், இந்த தப்புக்கு சிக்ஷை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு இவர் கண்ணிலேயே ஒரு தோஷத்தை ஏற்படுத்தி விட்டுட்டாருனாக்க, அப்ப இவருக்கு அந்த தோஷமே அந்த பக்த பாவிதம் ஸ்ரீனிவாசிய பக்த தோஷே அதர்சனம், இந்த பக்தனுடைய தோஷங்களை காண விட்டாத பண்ணிடுறாளாம் அந்த நீலாதேவி அப்படின்னா. இப்ப இந்த பக்தனுடைய தோஷத்தை காண விட்டாமல் பண்றதுக்கு அவளுக்கு ஒரு உதாரணமான குணம் இருக்கணும், அவளுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை இருந்தாதான் இவெல்லாம் யாரு நம்ம பசங்க தானே நாம ரட்சணம் பண்ணலன்னா யார் இவாளை ரட்சணம் பண்ண போறா, இவாளுக்கு போய் அப்பப்போ ஒரு சிக்ஷையா கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு எல்லாம் நினைக்கிற எண்ணம் அந்த நீலாதேவிக்கு வரணும். அந்த உதார குணம் இருந்தாதான் பெருமாளுக்கு ஒரு கண்ணுல இந்த தோஷத்தை படாதபடி பண்றதுக்கு அவளால முடியும். அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற, பாவயிருதார மதுரை விவிதைர் விலாசை, உதார மதுரை விவிதைர் விலாசைனா சில சமயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தலைவன் தலைவியின் எல்லாம் இருந்துருக்கா, இந்த தலைவனா இருந்திருக்கிறவனுக்கு தலைவியினுடைய ஒரு பேச்சுக்கள், அவளுடைய ஒரு நடை, அவளுடைய ஒரு சிரிப்பு, அவளுடைய ஒரு புருவ நெரிப்பு, இது எல்லாம் பார்த்து அதிலேயே மயங்கி சொக்கி விழுந்து போடுவான். அவன் என்ன பண்ணணும் நினைச்சிருந்தானோ நினைச்சின்றதையே செய்யாத விட்டுடுவான். அந்த மாதிரி பண்றாளாம் நீலாதேவி. என்ன பண்றான், விவிதைர் விலாசைஹி அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த விவிதமான விலாசம்ன்றது என்னன்னா, தானா போய் அந்த புருஷனை தொடருது. அவனா போய் அவன் இவளா போய் அவன் அவன் வந்து இவ கைய பிடிக்கிறதுக்கு முன்ன இவன் போய் அவன் கைய பிடிச்சிட்டு ஹாஹான்னு ஒரு கொண்டாடுறது, அவன் மேல விழுறது, அவனை பாக்குறது, இப்படி எல்லாம் பண்றது. இதுதான் விவிதமான விலாசம். இப்படி பண்ணாக்க எந்த புருஷன் தான் இதுல மயங்காத இருந்துட்டு இருப்பான்? ஆகையால இதுல பெருமாளும் இதுக்கு எக்ஸப்ஷன் இல்லையா. இவளுடைய நீலாதேவி பண்ற இந்த விலாசங்கள்னால அவர் பெருமாளும் அப்படியே மயங்கி போயிடுறாரு. மயங்கி போயிட்டாக்க அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இவ கண்ணுல தோஷமே தெரியாத போயிடுறதான். அதுதான் சாதிக்கிறாரு அள்ளி மல போக மயக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்ற. இவளுடைய போக மயக்குகளால பெருமாளுக்கு ஒரு அவர் சர்வஜ்ஞன்னு பேரு, சர்வசக்தின்னு பேரு. பெருமாளுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. அப்ப பெருமாளுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப பெருமாள்னால இவள் சொல்றதுனால இவளுடைய போக இத ஒரு விலாசத்தினால பெருமாள் தெரிஞ்சுக்காத போயிட்டேன்னு சொல்றதா அப்படின்னா, அங்கதான் ஒரு விஷயம் என்னன்னா, அப்படி தெரிஞ்சுக்காத மாதிரி அபிநயம் பண்ணுவான். சில சமயத்துல என்ன பண்ணுவான், சில பேர் என்ன பண்ணுவான்னாக்க, இந்த பசங்களே இருக்கும், புதுசா ஒரு சமாச்சாரம் சொல்லணும்னுட்டு வரும். அப்பா நிறைய மார்க் வாங்கியிருக்கேன், பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் சொல்லணும்னு அந்த பசங்க வரும். அதுக்கு முன்னையே அந்த ஸ்கூல்ல இருந்து அந்த ரேங்க் கார்டு எல்லாம் ஆன்லைன்ல வந்திருக்கும். அந்த பையனுடைய மார்க் எல்லாம் பாத்துட்டு இருப்பா, இவா பாத்துட்டு இருப்பா. அந்த குழந்தை ஓடி வந்து வந்து சொல்லச்சே, இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன்னைக்குன்னு ஓடி வந்து சொல்லச்சே, எனக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியப்படும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த குழந்தைக்கு அது ஒரு இதுவா போயிடும், அதுல வரைச்ச மனசுக்கு கஷ்டமா போயிடும். அப்படியா, நீயா வாங்கியிருக்க பசங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம். இப்ப பெருமாளுக்கு என்ன வந்து அப்படின்னா, அவர் சர்வஜ்ஞர் தான், எல்லாம் தெரிஞ்சவர் தான். இவள் நினைச்சிட்டு இருக்கா இது பெருமாள் வந்து தான் தன்னுடைய போக விலாசத்தினால பெருமாளுக்கே ஒரு மயக்கத்தை ஏற்படுத்திட்டோம்னு இவள் நினைச்சிட்டு இருக்கா. சரி அப்படிதான் நினைச்சிட்டு போட்டுமா, ஐயோ பாவம் இவ என்ன பண்றது, இவள் நினைச்சிட்டு போட்டுமேன்ட்டு பெருமாளும் சில சமயத்துல வாய்மூட்டு இருந்துட்டு இருக்கேன். ஆமா அம்மா, உன்னாலதான் உனக்கு பார்த்தா நீ சொன்ன பிற்பாடு அவன் பண்ண தப்பே என் கண்ணுல படவே இல்லைனாலும் இத்தனை நாள் வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பெருமாள். பாவைதார மதுரை, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரத்துக்கோ ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கணும். நீலாதேவிக்கு அந்த பரந்த மனப்பான்மை இருக்கிறதுனாலதான் அவ இப்படி விவிதைர் விலாசைகி. அது எப்படி எப்படிதுன்னா, புரூவி பிரமம், புரூவி பிரமம்னா ஒரு புருவ நெருப்பு. இப்படி கண்ண சாச்சிருந்து புருவ நெரிச்சிருந்து பார்த்தாலே அதுவே அப்படியே மயக்கத்தை ஏற்பட்டுடுமா. ஒரு புன் சிரிப்பு மிதம் கடாட்ச நிரீட்சணைவ, ஒரு பார்வை. இந்த பார்வைன்னா இது காக்கா பாக்குற மாதிரி பாக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த பார்வை அப்படின்னு சொல்லச்சே என்னன்னாக்க, அதுலயே அந்த கடைக்கண் பார்வைக்கு ஒரு ஏற்றம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு பார்வை. அந்த பார்வையிலேயே சொக்கி உயிர்ந்து போயிடுறாராம் பெருமாள். ஆகையால புரூவி பிரமஸ்மிதா கடாட்ச நிரீக்ஷணைவ, கடாட்சம் புன்சிரிப்போடு பார்க்கறது. அதுக்கு வரச்சையே புருன்னு மூஞ்ச வச்சிருந்து ஒரு பெண் இருந்தாங்கன்னாக்கா அதுக்கு வரவே வேணாம், இன்னும் சட்டமே எங்கேயா ஆபீஸ் இருந்துட்டு வந்துடலாம்னு தோணும். அந்த மாதிரி இல்லாத உள்ள வரச்சையே நல்லது சொல்லிட்டு ஒரு இருந்தாக்கா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பூமி நீலாதேவி சொல்லிட்டு இருக்கா. தவறு இப்ப இவ சொல்றதுல இப்போ ரெண்டு விதமா சொல்லலாம். இவ மொத்த பேரும் தப்பு பண்ணிருக்கா, தப்பு பண்ணியிருந்தா கூட நம்ம பசங்க ஆகையில நீங்க வந்து அந்த தப்பெல்லாம் கணிச்சிக்க கூடாது, பார்க்க கூடாது, இவளுக்கு சிக்ஷை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லலாம். அத வந்து தப்ப தெரிய விட்டுட்டு தெரிய பண்ணிட்டு அப்புறம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இருக்க, அது பூமி திரட்டி பண்ற காரியம். இவ பண்றது தப்புன்னா நீர் இல்லைன்னா யார் மன்னிப்பா, நாம தானே இந்த பசங்களுடைய தப்ப மன்னிக்கணும் அப்படின்னு க்ஷமாதேவி பண்றவோ பூமி திரட்டி பண்ற காரியம். இந்த அதுக்கு முன்னையே அந்த வழிக்கே போறதுக்கு முன்னையே இவன் நிறுத்தி விடுறான். கண்ணில தோஷம் பட்டாதானே இவன் தப்பு பண்ணான்னு சொல்றதுக்கு அவ பெருமாள் கண்ணிலேயே படவிட்டாத பண்ணிடுறான். இவன் தான் நம்ம குழந்தை வந்திருக்கு அப்படின்னாக்க எவ்வளவு தப்பு பண்ணிருந்தாலும் இந்த குழந்தையை எடுத்து வச்சுக்கிற மாதிரி சொல்றது. இதோ பாருங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கும், அந்த காலத்துல அந்த பவுடர் டப்பா எல்லாம் இருக்கும், அந்த பவுடர் டப்பாவை வச்சுட்டு இந்த குழந்தை என்ன பண்ணும், சில சமயம் அதை கொட்டிட்டு உடம்பு மொத்தம் பவுடர் ஆக்கின்னு நிற்கும். இது பாந்தம் நின்றாக்கா இது 20 ரூபாய் பவுடர் மொத்தத்தையும் கொட்டிட்டு இது உடம்பெல்லாம் ஆக்கின்னு நிக்கிறது பாருன்னு சொல்லி சொல்லலாம். அங்கிருந்து இவத்தன் வருவா, புருஷன் வருவான், இந்த பெண் வர, அங்க இந்த அம்மாவா இருக்கிறவா என்ன பண்ணுவா அப்படின்னா, அங்கிருந்து வரைச்சே இந்த பாருங்களா இந்த குழந்தை எப்படி இதெல்லாம் வச்சுட்டு பூசிட்டு என்ன இதுவா இருக்கு விளையாடுறது பாரு அப்படின்னு சொன்னாக்க, இந்த தப்பு இந்த பவுடர் டப்பால இருக்கிற மொத்தம் கொட்டினது ஒரு தப்பாவே தெரிய போறது இல்ல, இதுவே அவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்க போறது. அந்த குழந்தைய அப்படியே குறிக்கிட்டு அவங்க விளையாடணும், இது பண்ண போறான். அவர் சொல்லிட்டு இருக்கே பாருங்க 20 ரூபாய் டப்பர் தூக்கி போட்டு டப்பாவை கொட்டி கொடுத்து குழந்தை கொட்டி கொடுத்து அடுத்த மாசத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அது தோஷம் தான் தெரியும், அந்த குழந்தைய அடிக்கணும் தான் தோணும் அவனுக்கு. இப்ப இந்த குழந்தைய ரட்சணம் பண்ணணும்னு தோன்றதா அல்லது அடிக்கணும் தோன்றதா அப்படின்னா, இது ரெண்டுமே அம்மாவுடைய ஒரு பிரசன்டேஷன்ல தான் இருந்துட்டு இருக்கு. அம்மா எப்படி சொல்றாளோ அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அதுதான் நீலாதேவி பண்றாளாம். கடாட்ச நிதீட்சணை, இந்த கடைக்கண் பார்வையினாலையும் இவ பார்த்து சிரிச்சுட்டே இருப்பா. இந்த குழந்தை பண்றதெல்லாம் வேடிக்கை பார்த்து, இந்த கோலமாவை கொட்டிட்டு அது உடம்பெல்லாம் தேய்ச்சி நிற்கும், இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பா அம்மா. அவன் புருஷனும் பார்த்தனா இது தோஷமாவே படப்போறதில்லை. அந்த மாதிரி நம்மளுடைய தப்பெல்லாம் பெருமாள் கண்ணுக்கு படாதபடி பண்றவோ நீலாதேவி. யா தொன்மையை தொமபி என்மையா ஏவ, இதெல்லாம் எதுக்காக அவ பண்ற அப்படின்னா, நீர் எதுக்காக அவதாரம் பண்ணேரோ உம்முடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக தான், மனசு முழுக்க உம்முடைய எண்ணம் தான் இருக்கு. பெருமாளுடைய அவதாரம் என்ன, சரணாகத்தை ரட்சணம். தன்னிடத்துல யார் சரணாகதி பண்ணாலோ அவ மொத்த பேரையும் ரட்சணம் பண்ணணும்ன்றதுக்காக தான். அதுல தப்பு பண்ணுவா தப்பு பண்ணாதவா, எல்லாரும் யார் சரணாகதி பண்ணாலோ அவ மொத்த பேரையும் ரட்சணம் பண்ணனா, இது பெருமாளுடைய ஒரு தர்மம் அப்படின்றத புரிஞ்சுட்டு இந்த தர்மத்தை நாமளும் பின்பற்றணுன்றதுக்காக அந்த பெருமாள் அந்த தர்மத்தை முக்கியமாக அதை நிறைவேற்றணுன்றதுக்காக தான் தொன்மையை உம்முடைய அபிப்பிராயம் என்ன இருக்கோ அப்படியே இருந்துருக்கவராக இருந்துருக்க. இதுல கூட ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி, இந்த மகர்ஷிகள்லாம் ராமரிடத்துல வந்து சொல்ற, நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜான்னு, நீ காட்டிலேயானா இரு நாட்டிலேயானா இரு, நீதான் எங்களுக்கு எல்லாம் ராஜாவாக இருந்துருக்க அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே ராமருக்கு ரொம்ப ஜில்லுன்னு போயிட்டு, ஆஹா இப்படி சொல்றாள், நம்மளதான் போய் காட்டுல வந்து மரவரி உச்சிட்டு வந்தவனு போய் என்ன போய் ராஜான்னு சொல்றாளேன்னு சந்தோஷமாயிடுச்சு. ஏகிபஸ்ய சரீராணி முனினாம் பாவிதாத்மனான்னு இப்படி ஆசிரமத்தை சுத்தி காமிச்சுட்டு வரச்சே போர் போறா எலும்பு குவியல் இருந்துருக்கு. அந்த எலும்பு குவியலை பார்த்த உடனே இங்க மகர்ஷிகள்லாம் எத்தனையோ பேர் தபஸ் பண்ணியிருந்தா, அவள் எல்லாம் மாம்ச அவளை அடிச்சு சாப்பிட்டு மாம்சத்தை சாப்பிட்டு எலும்பெல்லாம் தூக்கி எரிஞ்சிருக்கா, அதுதான் இந்த எலும்பு போர் அப்படின்னா, அப்ப ராமருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்னடா இது, இவ்வாளும் பவத்விஷய வாசினகான்னு நம்ம தேசத்துல வசிக்கிறவா தானே, இவாளை ரட்சணம் பண்ணாது என்னுடைய பெரிய தப்பு இல்லையா அப்படின்னு ராமர் அப்படியே தலை குனிஞ்சு போறே. அப்போ அவள் எதிர வந்து பெருமாள் என்ன பண்ற, ராமர் என்ன பண்றேன்னா பிரதிஜை பண்றேன், உங்களுடைய தபஸ்துக்கு தடங்களாக இருக்கிற ராட்சசால் மொத்த பேரையும் நான் வதம் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் பிரதிஜை பண்றேன். அப்போ இது முடிஞ்சு போயிட்டு அங்கிருந்து சீதா பிராட்டி வர அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்லல, வழியில வந்துட்டு இருக்கச்சே அவ சொல்ற தர்மசாஸ்திரத்துல என்ன சொல்றதுன்னா, நமக்கு நேரடியா யார் தீங்கு இழிக்கிறாளோ அவளுக்கு தான் சிக்ஷை பண்ணலாம், அவளைதான் அவளோட தான் நம்ம சண்டை போடலாம், அவளுக்கு தான் நாம வந்து எதனால் தோஷத்தை பண்ணலாம். நமக்கு ஒண்ணும் பண்ணாத நம்ம விஷயத்துல ஒண்ணும் எல்லாம் சரியாவே இருந்துட்டு இருக்கச்சு, வீணா போய் அவளை போய் அவளை அடிக்கிறதோ உதைக்கிறதோ வெய்யறதோ இதெல்லாம் தப்பு அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ராட்சசாலாம் உண்மை என்ன பண்ண, ராமன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்கணும். ராட்சசர் மொத்த பேரையும் வதம் பண்ணிடுறேன்னு சொன்னேன்னா, இப்ப பெருமாள்ன்ற சொல்லணும், ராமர்ன்ற சொல்லணும். அவள் மனசுல ராமர் பண்ணது சரியில்லை போல தோன்றது. அப்படி சரியில்லை போல தோணுச்சுன்னா கூட புருஷாவிட்ட சொல்லச்சு, பர்தாவிட்ட சொல்லச்சு, எப்படி சொல்லணும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு வழியை காண்பிக்கிறார். மறையத்வான் நசிக்கையேன்னு சொல்ற, உமக்கு தெரியாத தர்மம் கிடையாது. உமக்கு ஞாபகப்படுத்துறேன், இப்படி போய் ராட்சசெல்லாம் நம்மள என்ன பண்ணிட்டா, அவர் போய் மொத்த பேரையும் வதம் பண்ணிடுறேன்னு சொல்ற, உமக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்ற. ஸ்மாரயத்வாம் நசிச்சையே, உமக்கு வந்து சிக்ஷை பண்ணல, நானு நீ பண்ணது தப்புன்னு சொல்லல அப்படின்னு எல்லாம் சொல்றபடினால, இப்ப பர்தாவுனுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கச்சு அதுக்கு வந்து ஒரு தடங்கள் ஏற்பட்டதுன்னாக்கா, அந்த தடங்கள் இல்லாத பண்ண வேண்டியது. ஒரு கால் பர்த்தாவாலேயே கூட அந்த தர்மத்தை அனுஷ்டிக்க முடியாத போயிடுச்சுனாக்கா அது பர்த்தாவுக்கு சங்கடம் வருமேன்றதுக்காக, இவனுடைய சரணாகத்தனாக யார் வரானோ அவனிடத்துல வந்து வர தோஷத்தை பார்த்துட்டேருனாக்கா பெருமாள் இவனை சிக்ஷிக்காது போயிடு, அவனை சிக்ஷிக்க ஆரம்பிச்சுட்டேருனாக்கா இவனுக்கு ரட்சணம் இல்லாத போயிடுமேன்னு நினைக்கிறா. அதுக்காக தான் இந்த நீலாதேவி அவர் கண்ணில் அந்த தோஷமே படாதபடி பண்றா அப்படின்னு சொல்ற. யார் தொன்மையை இப்படி பண்ணதும் கூட எதுக்காக அப்படின்னா, உம்முடைய தர்மத்திலேயேதான் அவளும் ஈடுபட்டவளாக இருந்துருக்க. தொமபி என்மயா ஏவ, நீரும் அந்த பூம நீலாதேவி இதனுடைய எண்ணம், ரெண்டு பேருடைய எண்ணம் ஒரே மாதிரியாக இருந்துருக்கு. யாருக்கும் குழந்தையை சிக்ஷிக்கணும்னு அடிக்கணும் உதைக்கணும்னு யாருக்கான எண்ணம் இருக்குமான்னு இருக்காது இல்லையா? ரெண்டு பேரும் அந்த ரட்சணத்துல ஒரே ஒத்த கருத்தோட இருக்கா, பர்த்ருபாரியாக்கள் ஒத்த கருத்தோட இருந்தாதான் அந்த குடும்பத்துல வந்து ஒரு சௌக்கியம்ன்றது ஏற்படும், அந்த இடத்துல ஒரு நிம்மதி சாந்தின்றது ஏற்படும். அவ ஒண்ணு சொல்லிட்டு நான் ஒண்ணு பண்ணிருந்தேன்னாக்கா அதுல சாந்தி ஏற்படாத. அப்ப பெருமாளும் ஒரு பெரிய குடும்பி தானே, அவர் அந்த குடும்பத்துல அவர் ஒத்த கருத்தோட இவள் இருந்துட்டு இருக்கானா. அது யா தொன்மயி தொமபியன்மயேவசாம், அப்படிப்பட்ட உதாரண நீளாம் மாம் உரறி குருதாம், அப்படிப்பட்ட பெரிய உதார குணத்தோடைய பரந்த மனப்பான்மையுடைய அந்த நீலாதேவி மாம் உரறி குருதாம், என்னை அவளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக அந்த கைங்கரியத்துல என்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற ஆழ்வான் இந்த இடத்துல. அயல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது விசேஷம், அந்த எம்பெருமான் பிராட்டியோடு சேர்ந்து இருக்கச்சே கைங்கரியம் பண்றது இன்னும் விசேஷம். அதுக்கு மேல பூமி பிராட்டி பெரிய பிராட்டி இவ ரெண்டு பேரோட இருக்கச்சு, அந்த பூமி பிராட்டிய மாத்தகான்னு அம்மான்னு சொல்லி நாம பண்ற தப்பெல்லாம் பொறுத்துண்டு நமக்காக எவ்வளவு கட்டப்பட்டவளாக அவ இருந்திருக்கா சமாதேவி, அவளோட சேர்ந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது இன்னும் விசேஷம். அதுக்கப்புறமா அந்த நீலாதேவி இருக்காள், அவளும் சேர்ந்து இருக்கிற பூமி தேவி ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி மூன்று தேவிகளோட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை நேர்தான் அனுகிரகம் பண்ணணும் என்று அந்த நீலாதேவியினுடைய ஏற்றத்தை சொல்லி, அதன் மூலமாக இந்த மூணு எம்பெருமானுடைய பத்னிகள் மூணு பேருடைய கட்டாட்சத்துக்கும் ஒரு சேர நாம எல்லாரும் பாத்திரமாக வேணும் என்பதை பிரார்த்தனை பண்ற. பாவைருதார மதுரைர் விவிதைர் விலாசை த்ருவி பிரமஸ்மித கட்டாட்ச நிரீக்ஷணைவ இப்படிப்பட்ட நீலாதேவியினுடைய அனுகிரகம் நமக்குதான் முதல்ல வேணும். ஏன்னா நாம தான் இப்ப பார்த்தாலும் தப்பு பண்ணிட்டும் பெருமாள் எதிரையும் போய் நின்றுட்டு இருக்கோம். நம்ம தப்பெல்லாம் பெருமாள் திருக்கண்கள்ல படாதபடி பண்றதுக்கு நீலாதேவி, எத்தனை நீலாதேவி இருந்தாலும் போறாது, அந்த நீலாதேவியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாத்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.